கற்றுக்கதவையே கணங்கள் பல கரந்து ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருத்வம் வியாமோஹதத்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ சதைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயுவ தயஸ்தனியா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நகுலவதே ரிபகுலாபிராமம் ஸ்ரீமத் சதங்கிரி வடம் பிரணமாமி மூர்த்னா பூதம் தரச்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரிதேனு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமணிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரி சுக்தமுத்கோஜ்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதிநிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்கே யோதாதஸ்யை நமயிதம் இதம் பூய ஏவாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்னை இம்மாற்றம் நாங்கடமா வண்ணமே நல்பு ஸ்ரீ விஷ்ணுஜித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாபிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே. கற்று கடவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று சிறு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே புத்தவல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்திலே பாகவதர்களுக்குள்ளேயே சிரேஷ்டையாக இருக்கக்கூடியவர் ஒருவர் அவரை எழுப்புகிறார். அல்லது ஆச்சாரியர்களுக்குள்ளேயே விசேஷமான ஆச்சாரியராக இருக்கக்கூடியவரை எழுப்புகிறார் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன விசேஷமான ஆச்சாரியர் அப்படின்னா, பொதுவா எல்லா ஆச்சாரியர்களுமே விசேஷமானவர்கள் தான். ஆச்சாரியர்கள் காலக்ஷேபங்கள் சொல்லி சமாசேனம் பண்ணி பரநியாசம் பண்ணி வச்சு சிஷ்யர்களை மோட்சத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். ஒரு ஜீவனை இங்க நல்ல வைஷ்ணவனாக்கி மோட்சத்துக்கு அழைச்சு போறதுங்கிறது பெரிய காரியம். எத்தனை ஜென்மம் ஜென்மாந்தரம் எடுத்தும் முடியாத காரியத்தை ஆச்சாரியர் அந்த ஜென்மத்தில் அவனுக்கு சாதிச்சு கொடுக்கிறார். அவனாலே சாதிக்க முடியாத விஷயத்தை ஆச்சாரியன் சாதிச்சு கொடுக்கிறார். அதனால அது விசேஷம்தான். குரு அப்படிங்கறத காட்டிலும் ஆச்சாரியங்கிறவர் விசேஷங்கிறார். குரு அப்படின்னா அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கிறவர் குரு. அது எந்த விஷயமானாலும் அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கிறவர் குரு. ஆனா அதே பகவத் விஷயத்துல நேர ஆசினோதிகி சாஸ்திரார்த்தான சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் சுருக்கி அழகாக கொடுக்கிறவர் ஆச்சாரியன் அப்படின்னு பெயர். குருவை காட்டிலும் ஆச்சாரியன் விசேஷம். அந்த ஆச்சாரியர்களிலேயே ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியவர்கள் சுவாமி ராமானுஜர், ஆளவந்தார், ஸ்ரீ தேசிகன் போன்றவர்கள். ரொம்ப விசேஷமான அவதாரம் பகவத் ராமானுஜரை பார்த்தோம்னா ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படின்னும் விஸ்வசேனருடைய அவதாரம் அப்படின்னும் பஞ்சாயுதங்களுடைய அவதாரம் அப்படின்னும் இப்படி பல விதமா பல அம்சங்கள் சேர்ந்து ஒரு அவதாரம். இப்படி எல்லாம் சொல்லும்படியாக அவருடைய பிரபாவம் இருக்கு. அதே மாதிரி தேசிகன் பார்த்தோம்னா வெங்கடேஷாவதாரோயம் திருவேங்கடமுடியாருடைய அவதாரம். தத் கண்டாம்சோ தவாம் திருவேங்கடமுடியாருடைய கண்டா மணியினுடைய அவதாரம் இல்ல பாஷ்யகருடைய அவதாரம். இது மூணு விதமா சொல்லலாம். இந்திராம்சோ தமேத்தியேவம் விதத்யாயாஸ்து மங்களம் அப்படிங்கிற இப்படி விசேஷமான அவதாரம்ங்கிறது ஒரு விசேஷமான காலத்துல தான் நடக்கும், எப்பவும் நடக்காது. அதுக்கான ஒரு காலம் ஒண்ணு வந்திருக்கு. இந்த கலியுகத்துல இந்த பகவத் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி பரப்பணுங்கிறதுக்காக ராமானுஜருடைய அவதாரம். அதுக்கு பல பாதகங்கள்லாம் வந்தபோது அதையெல்லாம் முறியடிச்சு இன்னும் என்னைக்குமே யாருமே பாதகம் சொல்ல முடியாதபடி இதை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேதாந்த தேசிகனுடைய அவதாரம். தேசிகனுக்கு அப்புறம் பாதகமே வரல நம்ம மதத்துக்கு. உண்மையில அதுதான், தேசிகன் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் பாதகம் வந்தது. தேசிகனுக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள்லாம் தேசிகன் கொடுத்த அந்த சம்பிரதாய செல்வத்தை அவ அனுபவிச்சுருந்தான். அப்புறம் பௌத்த மதத்தில் பார்த்தோம்னா எத்தனையோ கிரந்தங்கள் வந்தது. கடைசியா கண்டன கண்ட காத்தியம்னு ஒரு கிரந்தம் பௌத்த மதத்துல, அதை தேசிகன் கண்டிச்சு ரதம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் யாரும் வரலை. அந்த மாதிரியாக சததூஷணி அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு யாரும் அது வாய திறக்கல. அந்த மாதிரி இன்னும் நம்மளுடைய ஆச்சார அனுஷ்டானங்கள் விஷயத்திலையும் நம்மளுடைய தரிசன விஷயத்திலையும் எல்லாத்திலையும் தேசிகன் வச்சதுதான் கடைசியா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு அவசரம். அப்படியாக ஆச்சாரிய பரம்பரை இருந்தா கூட அந்த பரம்பரையில நாயகர்கள் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி அந்த பரம்பரையில விசேஷமா இருக்கக்கூடிய கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படிங்கிற கோவலர்ல கோபர்கள்ல பொற்கொடியாக இருக்காராம். கோபகுலத்துல ஒரு கோபிகா ஸ்ரீ எழுப்புற அந்த மாதிரி இப்ப இங்க கோவலர் அப்படின்னா ஆச்சாரியர்கள், அவருடைய பொற்கொடினா அந்த ஆச்சாரிய பரம்பரையில விசேஷமான சுரண கொடி மாதிரி இருக்கக்கூடியவர். எப்படியானால் ஆழ்வார்களுக்குள்ளே ஆண்டாள் இருக்காரோ அப்படி, 12 ஆழ்வார்கள் இருக்கட்டும் அதுல ஆண்டாள் தனித்து இருக்க. எப்படின்னு கேட்டார்னா, வரிசையா புருஷ குழந்தைகளே இருக்கக்கூடிய ஒரு ஆத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தா எத்தனை செல்லமாக ராஜகுமாரியா வளர்ப்பாளோ அந்த மாதிரி ஆழ்வார்களுக்கு நடுவில் ஆண்டாள் அப்படி ராஜகுமாரியா இருக்காராம். கிருஷ்ணனுக்கு அத்தனை வேண்டியவர் இவர்கள்லாம் காட்டும். என்னதான் ஆள் நம்மாழ்வார் நாயிகா பாவத்துல சொன்னாலும், கலியன் நாயிகா பாவத்துல சொன்னாலும் ஆண்டாள் சொன்ன மாதிரி ஆகுமோ? அழகா சொன்ன 10 பாட்டு நாயிகா பாவத்துல சொல்லிட்டோம், கடைசியில முடியும்போது குருகூர் சடகோபம் தான் சொல்லணும், வேஷத்தை கலையினுமே. ஆண்டாளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அதனால மனவாழ்வானுகள் சாதிச்சார், 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை மிஞ்சி நிற்கும் தன்மையலாய் அப்படிங்கிற ஆழ்வாருடைய குடிக்கெல்லாம் ஒரு சந்ததியா இருக்கார். அந்த மாதிரியாக இங்க ஆச்சாரிய வம்சத்துல பார்த்தா அப்படி சிரஷ்டாரா இருக்க. ஆச்சாரிய வம்சத்துக்கே நாயகமா ராமானுஜர் இருக்க, ஆச்சாரிய வம்சத்துக்கே பெருமை சேர்ப்பவரா தேசிகன் இருக்க. அதான் கோவலர்த்தம் பொற்கொடி அப்படிங்க. பொற்கொடின்னு சொன்னதுக்கு ஸ்திரீயா ஒரு பெண்ணாக சொல்ற சுரணமயமான கொடி அப்படிங்கிற சொன்னதுக்கு காரணம், இப்ப சுவாமி தேசிகனே எடுத்துக்கோ, அவர் இந்த ஆச்சாரிய பரம்பரையில இருக்க எல்லா ஆச்சாரியர்களுக்கும் சேர்த்து வச்சு இவர் பொற்கொடியா இருக்காருன்னா அவர்களுக்கு விதேயமா இருக்க. இவரை இட்ட வழக்குதான் எல்லாம் வியாழக்கு ஆள வந்தார் அருளை செய்த கீதார்த்த சங்கிரகம் அதுக்கு வியாக்கியானம் பண்ண, ராமானுஜர் அருளை செய்த ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம்னா அதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணுங்க. நாதமுனிகள் அருளை செய்த நியாய தத்துவம் அப்படிங்கிற கிரந்தத்தை எடுத்து பல இடத்துல தத்துவங்களை எல்லாம் நிர்தாரணம் பண்ணார். ஸ்ரீ பராசர் பட்டர் அருளை செய்த தத்துவரத்னாகரம் அப்படின்னு கிரந்தம், அந்த கிரந்தத்துல 100 கணக்குல விஷயம் எடுத்து சாதிச்சவர் சுவாமி தேசிகன் மாத்திரம்தான், வேற யாருமே கிடையாது. முன்னாடியும் யாரும் அதை எடுக்கல, பின்னாடியும் யாரும் அதை எடுக்கல, தேசிகன் மாத்திரம்தான் அந்த கிரந்தத்தை ஆச்சரியமா அணாஞ்சு அர்த்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். தத்துவரத்னாகரம் அப்படிங்கிறது இப்படி எல்லாம் பார்க்கும்போது மொத்த பேருக்கும் அந்த ஆச்சாரிய பரம்பரைக்கே பொற்கொடியா இருக்க, பொற்கொடினா அவர்கள்ட்ட வழக்கா இருக்கு. இவர் நினைச்சிருந்தா எப்படி வேணா அர்த்தம் சொல்லிருக்கலாம், ஆனா அப்படி இல்ல, அவர்கள் திருவுள்ளம் என்னவோ அந்த அர்த்தத்தை தான் சொல்றோம். ஸ்தோத்திர ரத்னம், ஸ்தோத்திர ரத்னம் பண்ணிட்டு கடைசியில பாஷ்யத்துல சொல்ற, இந்த ஸ்தோத்திர ரத்னத்துடைய அர்த்தம் யாருக்கு புரியும் அப்படின்னு கேட்டா, இது தெரிஞ்சின்றவா யாருன்னா, ஒன்னு ராமானுஜர், இல்ல இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை பத்த பண்ண ஆள வந்தார், இவளுக்கு தான் புரியும். எது புரியும்னா, மேலோட்டம் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எல்லாருக்கும் புரிஞ்சிடும், ஆனா அவளுடைய தாத்பரியம் கொள்ளும். இந்த தாத்பரியம், எதிபதி ரவதத்தே யாமுனாரிய ஸ்வயம்வா, எதிபதியான ராமானுஜருக்கு தெரியலாம், இல்ல யாமுனாரியரான ஆள வந்தாருக்கு தெரியலாம். கூடமான அர்த்தம், உள்ள மறைஞ்சிருக்க அர்த்தம் யாருக்கும் புரியாது. மேலோட்டமா பார்த்து அர்த்தத்தை சொல்லிட்டு போடுவோம். ஆனால் நீர் சொன்னீர், எப்படி சொன்னீர் அப்படின்னா, எனக்கு அந்த பரம்பரையில வந்து ஆச்சாரிய கடாட்சம் இருந்தபடினாலே நான் சொன்னேன். அவர் திருவுள்ளம் என்ன, யாமனாரிய திருவுள்ளம் என்னங்கிறது ராமானுஜருக்கு தெரியும். அந்த ராமானுஜர் தன் திருவுள்ளத்தை அப்படியே மடப்பள்ளி ஆச்சாருக்கு சொல்ல, மடப்பள்ளி ஆச்சார் மூலமா வந்த பரம்பரை இவருக்கு கிடைச்சிருக்கு, பெய்ஜிங் கிடைச்சிருக்கு. அதனால அந்த அர்த்தத்தை சொன்னார். இல்லாட்டா என்ன ஆகும்னா, மனசுல போனபடி அர்த்தம் சொல்ல வேண்டியது. ஏன்னா ஆள வந்தார் சொல்லும் போது, ஒரு சமயம் பார்த்தா சரணாகதி பண்றேன் இருக்கு, இந்த சமயம் பார்த்தா சரணாகதி பண்ணலன்னு இருக்கு, அப்படி இல்லாம வருது. அப்படி அர்த்தம் இல்ல, சரணாகதி பண்ற, ஆனால் என்னை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லும் போது என்ன நான் எப்படி சமர்ப்பிக்க முடியும், நானே உமக்கு சொந்தமானவன் தானே அப்படிங்கிற எண்ணத்தோட சமர்ப்பிக்கிறேன். நான் என்னுடைய வஸ்துவை சமர்ப்பிக்கிறேங்கிறது கிடையாது, அவன் அவனுடைய வஸ்துவை தன்னதாக்கி கொண்டான். இதான் சரணாகதி, பரசமர்ப்பணம் ஆத்மசமர்ப்பணம் அப்படிதான். அப்படியாக அதனுடைய தாற்பயத்தை அழகா சொன்ன. அதனால கோவலர்கம் பொற்கொடியே அப்படின்னு அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் சொல்றார். அவர்களே எப்படி இருக்காங்கன்னா, அந்த கோவலர்கள் கல்வி ஆச்சாரியர்கள், கோனா வாக்கு, வாக்கிலே நிபுணர்கள், உபதேசம் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். கற்றுக்கறவை கணங்கள் பல கரண்டு செற்றார் திரளிய சென்று செரி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர், அந்த கோவலர் தம் பொற்கொடியே அப்படின்னு. நிறைய மாடு கறக்கறவாம், அதாவது கோபர்கள் எடுத்துப்போம், கோவலர்னா ஆயிர்பாடு இருந்த கோபங்கள்லாம் நிறைய மாடுகளை கறந்து, அப்புறம் செற்றார் திரளிய சென்று செரி செய்யும் யுத்தம்னு வந்துருக்குன்னா, சத்ருக்கள்லாம் மடிய முடியாக போய் யுத்தம் பண்ணுவாளாம், மகாவீரர்கள்னு அர்த்தம். இந்த ரெண்டும் பண்ணுவாங்க. ஆச்சாரியர்களுக்கு என்ன கேட்டா, கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, நிறைய பசுமாடுகளை எல்லாம் கறக்கிறான்னா, நிறைய ஆச்சாரியர்கிட்ட இருந்து கறந்து அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறான். இவர்கள்லாம் சுவாமி ராமானுஜருக்கு அஞ்சு ஆச்சாரியர் இருந்த, அஞ்சு பேர்கிட்ட போய் விஷயத்தை கத்துக்கிட்டு. அந்த ஆச்சாரியர்கள் எப்படின்னு கேட்டா, கற்றுக்கறவை கணங்கள், அதாவது நிறைய கண்ணுக்குட்டிகளோட சேர்ந்த பசுமாடுகள், அந்த பசுமாடுகளை கறக்கணும். ஏகப்பட்ட, அதாவது ஆச்சாரியருக்கே நிறைய சிஷ்யர்கள் இருக்கா, ஆமாம் ராமானுஜருக்கு எத்தனை சிஷ்யர்கள் அப்படின்னா, கணக்கிலேயே பண்ண முடியாத அளவு சிஷ்யர்கள். அதுலதான் 74 சிஷ்யர்களை தேர்ந்தெடுத்து ராமானுஜர் 74 சிம்ஹாசனாதிபதிகளாக ஆக்குறார். சம்சேவிதம் சம்யமி சப்த சத்யா பீடைஹி சதுசப்ததிபி சமேதைஹி சமேதம் அன்னை அனந்தைரபி விஷ்ணு பக்தை ஸ்ரீரங்காஸ்தே யதி சார்வபௌமஹ. 700 சன்னியாசிகள் அவருக்கு சிஷ்யர்கள், 74 சிம்மாசனாதிபதிகளான ஆச்சாரியர்கள் அவருடைய சிஷ்யர்கள், இதை தவிர பாகவத சிஷ்யர்கள் அப்படிங்கிறவா 10,000 மேல. ஸ்ரீரங்காஸ்தே, ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் ஆஸ்தியா, 7 இருந்த வைபவம். ராமானுஜ சப்தசதைர்யதீனாம் பீடைச்சதுசப்ததிபிஸ் சமேதஹ ஏகாந்தபிர் த்வாதசிபிஸ் ஸஹஸ்ரைஹி ஸ்ரீரங்காஸ்தே யதி சார்வபௌமஹ அப்படின்னு அதே விஷயம் தான் சொல்ற. 12,000 சிஷ்யர்கள் இருந்தா அப்படிங்கிறது இதுல. அதான் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, அந்த ஆச்சாரியுடைய சிஷ்யத்துக்கு ஒட்டுமே ஆச்சாரியில் ஆகும்படியா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆச்சாரியர் தான் பசுமாடுன்னு சொல்ற வழக்கம். அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஏன்னா சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க, கறக்கும் கருத்துடை தேசிகர் கன்றன நம்ம எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சுரிகின்றனர். சொல் அமுதே அப்படின்னு பசுமாடு கண்ணுக்குட்டிக்காக பால் சுரக்கிற மாதிரி நாம் தான் கண்ணுக்குட்டிகள். நமக்காக ஆச்சாரியர்கள்லாம் பால் அப்படின்னா உபதேச பால், ஞானப்பால், அந்த பாலை புழிகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, அந்த ஆச்சாரியர்களை எல்லாம் கறந்து அவர்கள்ட்ட பசுமாட்டிட்ட பாலை கறக்கிற மாதிரி இவர்கள்கிட்ட விஷயத்த கறக்கணும். ஏன்னு கேட்டா தத் வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவையா, அவர்கிட்ட விஷயத்த கேட்டோம்னா பிரணிபாத்தம் பண்ணி பரிபுஷ்டம் பண்ணி சேவை பண்ணி கைங்கரியம் பண்ணி சுசூஷம் பண்ணி கேட்கணும். அப்படி கேட்டு தெரிஞ்சுட்டு வரணும். ராமானுஜர் எத்தனை வாட்டி போனார்? திருக்கோட்டியூருக்குனா 17 வாட்டி போனார். போய் தான் அந்த விஷயத்த தெரிஞ்சுட்டார், கலந்துதான் தெரிஞ்சுட்டார். அவர் தானாக பொழிகிற ஆச்சாரியர்கள் அவர்கள்ட்ட கறந்தா அவர்கள் வந்து கொடுப்பார்கள் நிறைய பாலா பொழிவார்கள். தானாக பொழிகிற ஆச்சாரியர்கள் பத்தி அடுத்த பாட்டில் வரப்போ. கற்றுக்கறவை கணங்கள் சிஷ்ய கணங்கள் நிறைய பேர் இருக்கா, சிஷ்யர்கள் இல்ல, சிஷ்யர்கள் ஒன்னா ரெண்டா பத்தாம் வரும் இல்ல, குரூப் குரூப்பா சிஷ்ய கணங்களாக நிறைய பேர் இருக்கலாம். அப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்ணாங்க கேட்டா, சற்றார் திரண்டிலேயே சென்று சரி செய்யும். பிற மதத்துக்காரா யார் வந்தாலும் அவளுடைய கர்வங்கள்லாம் அழிந்து போகும்படியாக அவர்களோடு வாதம் பண்ணுவாங்க. சமிதோதய சங்கராதி கர்வா சுவலாதுத யாதவ பிரகாசம் அவரோபிதவான் ஸ்ருதேர பார்த்தான் நனு ராமாவரஜஸ்தயேஷபூய. பிற மதத்தைச் சேர்ந்த வாதிகளுக்கெல்லாம் கர்வம் நிறைய இருந்துதான், அந்த கர்வத்தை போக்கடிச்சவர் ராமானுஜர் அப்படின்னா. அதனால செற்றா யார் வந்து எதிர்த்துண்டு வராளோ இவருக்கு சொல்ற அர்த்தத்தை அவளை வாதத்துல ஜெயிச்சிருவா. திரளழிய அவ அழிய இல்ல, அவளுடைய சாமர்த்தியம் போயிடும், வாத சாமர்த்தியம் எல்லாம் தோற்று போகும்படி சுவாமி வேதாந்த தேசியன் சாதித்தா சொல்வார்களே. அகாரோ கிருஷ்ணா கீர்த்திஷ்ட மகதிங்கிறார். தேசியனை பார்க்க உடனே வாதத்துல முதல்ல ஆரம்பிக்கிச்சு தேசியன்னு பார்த்தா அவர் சின்னவரா இருக்கார். அப்ப ஆகாரோ கிருஷ்ணா ஆகாரம் பார்த்தா சின்னதா இருக்கு, கீர்த்திஷ்ட மகதி ஆனா கீர்த்தி பார்த்தாலும் ஆகாசம் வரைக்கும் அவ்வளவு பெரிய கீர்த்தி இருக்கே அப்படின்னு தேசியனை பார்த்த உடனே அவர் சொல்லினார். சுவாமி தேசியன் அப்பவே அவரை அடக்கிட்டார். ஆகாரோ கிருஷ்ணான்னு எப்படி சொன்னோம், ஆகாரம் கிருஷ்ணம் இல்லையே, ஆகாரம் தீர்க்கம் ஆச்சுங்க, ஆகாரம்னா ஆ என்கிற எழுத்துன்னு இருக்கும், ஆ என்கிற எழுத்து கிருஷ்ணம் இல்லையே, ஆதான கிருஷ்ணம், ஆ என்கிற எழுத்து தீர்க்கமாச்சே அப்படிங்கிற உடனே இவர இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும், அவருக்கு அப்பதான் புரியுது. செற்றா திரள் இல்லைய, அவளுடைய திரள் அழிக்கிறார். ஆள வந்தார் சொன்னார் இல்லையா, மம மாதா என்னுடைய மாதா வந்தி, என்னுடைய மாதா வந்தியதான் சொல்லணும்னா ஆக்கியாளர் நான் பார்த்து சொல்றேன். என்னுடைய மாதா வந்தேன்னு எப்படி சொல்ல முடியும், நான் சொல்ல முடியுமே, நான் சொல்லி காமிக்கிறேங்க. என்னுடைய அம்மா மலடி அப்படின்னு சொல்ல முடியுமோ, என்னுடைய அம்மான்னு சொல்லச்சே குழந்தை இருக்குன்னு ஆச்சே, மலடின்னு எப்படி சொல்ல முடியும், நான் சொல்ல முடியணும். ஆள் வந்தா போய் சொல்லி காமிக்கிறாரு எப்படிங்கிற உபவாதம் பண்ணி காமிக்கிறேன். உன்னுடைய அம்மாவுக்கு நீர் ஒரே புத்திரனான அப்படின்னால அது அது ஒரு விதம் மலடித்தனத்துல அப்படின்னு. அதனால செற்றார் திரள் அழிய சென்று சரி செய்யும், போய் அங்கே போய் வாதம் பண்ணுவார். குற்றம் ஒன்றில்லாத தோஷம் எதுவும் கிடையாது, ஏன்னா எல்லாமே கருணையோட தான் செய்கிறார்கள். பாடம் சொல்றதும் கருணையோட தான் பாடம் சொல்றாங்க. பிற மதங்களை எல்லாம் நிரசனம் பண்றதும் பர்சனல் துவேஷங்கள் எல்லாம் கிடையாது. ஏன்னா விக்ரிஷ கதாவும் குறியாக்குன்னு இருக்கு, கண்ணா பண்ணா சண்டை போட்டுன்னு வாதம் பண்ணக்கூடாது. என்ன கேட்டான், ஈஸ்வரன் பகவான் பிரம்மத்துக்கு இருக்கிற கல்யாண குணங்களை இல்லைன்னு சொன்னா வாதம், அதனால வாதமே தவிர இல்லட்டா இல்லை. அதனால குற்றம் ஒன்று இல்லாத ஒரு தோஷமும் இல்லாதவர்கள் எந்த தோஷமும் சொல்ல முடியாது. வாதத்தில் போய் தோத்தானும் சொல்ல முடியாது, இல்ல வாதம் பண்ணக்கூடாத இடத்துல பண்ணானும் சொல்ல முடியாது, ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கோவலர் தான் ஆச்சாரியர்கள். கோவலர்த்தம் பொற்கொடியே, அவருடைய குலத்துல பொற்கொடியாக வந்தவர், செல்ல பெண்ணாக வந்தவர் சுவாமி தேசிகன். ஏன்னு கேட்டா செல்ல பெண்ணு தேசியனை சொல்றதுக்கு காரணம் நாயிகா பாவத்துல இருந்தவர். ஆழ்வார்கள் நாயிகா பாவத்துல கலியனும் நம்மாழ்வாரும் குலசேகராழ்வாரும் பெரியாழ்வாரும் பாசுரங்கள்லாம் அருளி இருக்கார். ஆனா ஆச்சாரியர்களே நாயிகாபாவத்துல ஸ்தோத்திரங்களும் பிரபந்தங்களும் அருளி செய்தவர் யார் அப்படின்னா சுவாமி தேசிகன்தான். தேவநாயக வந்தாசத்திலையும் அச்சுத சதகத்திலையும் பகவத்யான சோபானத்திலேயும் எத்தினாஜ சப்தத்திலையும் நாயிகாபாவத்தை நம்ம லேசா பார்க்க முடியும். தமிழ்ல மும்மணி கோவைங்கிற பிரபஞ்சத்துல ஸ்பஷ்டமாவே நாயிகாபாவம் தெரியும். 10 பாட்டுல இருக்காங்க நாயிகாபாவம், இப்ப 3 தான் கிடைச்சிருக்கு. அப்ப இவர் தானே பொற்கொடி, ஆச்சாரியர்களே நாயிகாபாவத்தை பிச்சென்றவர் இவர், இவர் தான் பொற்கொடி. ஆச்சாரிய குலத்துல அந்த பொற்கொடி என்ன, ஆச்சாரிய குலத்துல நாயிகாபாவத்தை ஏறிட்டுக் கொண்டவர் கோவலர் தம் பொற்கொடியே புத்தரவல் புல் புனமையிலே போதராமி. அழகான ஒரு திருமேனி யாருக்கு, இந்த பிராட்டிக்கு, இந்த கோப பிராட்டி இருக்காளே அவளை ஏற்கும்போது பாட்டுல சொல்றார், உன்னுடைய மேனியும் அழகா இருக்கு, உன்னுடைய அவயவங்களும் அழகா, அவயவங்கள் தனித்தனியா அழகா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கணும், காது நல்லா இருக்கணும், மூக்கு நல்லா இருக்கணும், இப்படி ஒண்ணு ஒன்னா அழகா இருக்கணும், அதுக்கு சௌந்தரியம்னு பெயர். ஒட்டுமொத்தமா அழகு நல்லா இருக்கணும், அதுக்கு லாவண்யம் அப்படின்னு பெயர். கண்ணு நல்லா இருக்கு, காது நல்லா இருக்கு, இதெல்லாம் இருக்கு, ஆனா ஒட்டுமொத்தமா ஏதோ குறை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்ல ஒட்டுமொத்தமா சில சமயம் சில பேருக்கு லாவண்யம் இருக்கும், ஆனா கண்ணை பார்த்தா பயமா இருக்கும், அவன் எங்க பாக்குறானே தெரியாது. அப்படி இருந்தாலும் சுவாரஸ்யம் இல்லை, சௌந்தரியம் லாவண்யம் ரெண்டும் அலங்கார சாஸ்திரத்துல எடுத்து சொல்லியிருக்கான். லாவண்யம்னா லவணம் போல, லவணம்னா உப்பு, உப்பு போட்டா எப்படி ஜலத்துல ஒத்தையிடமும் கலந்துருமோ அந்த மாதிரி அழகு உடம்பு முழுக்க கலந்துருக்கும், அதுக்குதான் லாவண்யம் பேரு. உடம்புல எங்க பார்த்தாலும் லாவண்யம் இருக்கணும். அப்ப அந்த மாதிரி இந்த நாயிகைக்கு சொல்லச்ச புத்தரவல் புல் அப்படின்னு சொல்லச்ச, அவளுடைய அவயவங்கள் எல்லாம் நன்னா இருக்கு, பிரகாசமாக இருக்கு, ஆச்சரியமா இருக்குன்னு சொன்ன. குணமயிலே அப்படின்னு சொல்லிச்ச, மயில் போன்றவளே அப்படின்னு சொல்லிச்ச, மொத்தமான அழகு இருக்கு அப்படின்னா. மயிலுக்கு எப்படி மொத்தமான அழகு இருக்கும், மயிலுக்கு தானே கண்ணு காதுன்னு பாக்கலாம், மொத்தமா மயில் ஆச்சரியமா இருக்கும் அந்த மாதிரி அப்படின்னா. அந்த மாதிரிதான் இப்போ ஆச்சாரியர்களும் இவர்களும் ஒட்டுமொத்தமா அனுபவிச்சாலும் போக்கியமா இருப்பான், ஒவ்வொரு குணமா பார்த்தாலும் ஆச்சாரிய குணங்களை ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்த்தாலும் காலித்தே சாசிதாரம் தீர்க்கம் சித்தம் சத் சம்பிரதாயே அப்படின்னு அமிஷா, வாழ்க்கை குணங்கள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்த்தாலும் போக்கியமா இருக்கும். எங்க ஆச்சாரியருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஞானம் தெரியுமா அப்படின்னு, எங்க ஆச்சாரியனுக்கு எப்படிப்பட்ட ஒரு கருணை தெரியுமா அப்படின்னு இன்னொருத்தர், எங்க ஆச்சாரியனுக்கு எப்படிப்பட்ட அனுஷ்டானம் தெரியுமா அப்படின்னு சார், எங்க ஆச்சாரியனுக்கு எப்படிப்பட்ட பக்தி தெரியுமா அப்படின்னு, இப்படி ஒத்தொத்தரும் ஒவ்வொரு குணங்களை வந்து அழகா சொல்லிட்டு இருப்பான். ஒட்டு மொத்தமா இவருக்கு சமம் யாரும் கிடையாது, அப்படிப்பட்ட ஆச்சாரியனா இருக்க அப்படின்னு கொண்டாட முடியாமும் இருக்கும். இதான் ரெண்டு, இந்த ரெண்டு சமுதாய சௌந்தரியம் லாவண்யம் அதைத்தான் இங்க சொல்ற ஆச்சாரியர்களுடைய குணங்களை தனியா அனுபவிக்கலாம், ஒட்டு மொத்தமாக அந்த குணங்களோடு சேர்ந்து எல்லா சேர்ந்தும் மொத்தமா அவரையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது. புத்தரவல் உள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, நம்மளுடைய பந்துக்களா இருக்கக்கூடிய தோழிமார்கள் எல்லாரும் வந்திருக்கார். தோழிமார்கள்னா மற்ற சிஷ்யர்கள், மற்ற ஆச்சாரியர்கள் எல்லாருமே நம்மை சேர்ந்த வைஷ்ணவர்கள். வைஷ்ணவர்கள்லாம் ஒருவருக்கொருவர் தோழர் தோழி தானே, எல்லாருக்கும் ஒருவருக்கொருவர் பாந்தவியம் உண்டு. ஒரு வைஷ்ணவன் சொன்னா இன்னொரு வைஷ்ணவன் பந்துவா பாவிக்கிறமா, அதனால சுற்றம் எல்லாரும் தோழிமார் எல்லாரும் ஸ்திரீகளா இருக்கா பெருமாள் விஷயத்துல, சுற்றத்தை தோழிமார் எல்லாரும் வந்து மின்முற்றம் புகுந்து நேரம் வந்து உங்காத்துக்கு வந்துட்டோம், ஏன்னா உன் வார்த்தையை கேட்கணும் அப்படிங்கறதுக்காக உங்காத்துக்கு வந்துட்டோம். வந்து இந்த இடத்துக்கு வந்தோமே, நாங்க கோயிலுக்கு போகல, முதல்ல நேரம் உங்காத்துக்கு வந்துட்டோம், அப்புறம் தான் மற்ற இடம் எல்லாம் இங்கே வந்து நாங்க வந்து பரம பாக்கியமாக இங்க நினைக்கிறோம். மின்முற்றம் புகுந்து உன்னுடைய கிரகத்திலே முற்றத்துக்கு வந்துட்டோம், ஆச்சாரியனே நீர் காலக்ஷேபம் சொல்ற இடத்துல சிஷ்யர்கள் எல்லாம் வந்துட்டோம். ஏற்கனவே காலக்ஷேபம் கேட்டவர்கள், ஏற்கனவே 10 தரம் கேட்டவர், ஏற்கனவே 5 தரம் கேட்டவர், ஏற்கனவே 2 தரம் கேட்டவர், புதுசா கேட்க வரவர் எல்லாரும் உட்காந்துருக்காரு காலக்ஷேபத்தில். 10 தரம் கேட்டாச்சு, அவர் எதுக்கு திருப்பி கேட்கிறார் அப்படின்னா ஆனந்தமா திருப்பி கேட்கிறார், சந்தோஷார்த்தம் சந்தோஷத்துக்காக கேட்கிறார், புதுசா அவர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கிறார், நடுவில் இருக்க ஒரு விஷயத்த கேள்வி கேட்டு சம்சயங்கள்லாம் போக்கிக்கணும் அப்படிங்கறதுக்காக கேட்கிறார். அப்ப சுற்றத்து தோழிமார் இவெல்லாம் ஒத்துக்கொத்தர் பந்துக்கள், ஏன்னா ஒரு பாகவதனுக்கு இன்னொரு பாகவதன் வந்து தானே. அதனால சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து மற்ற பேரும் வந்திருக்கிற இடம் காலக்ஷேப கூட்டம், அதான் நின் முற்றம், உன்னுடைய முற்றம், நீர் காலக்ஷேபம் சொல்லக்கூடிய இடம். உங்கு முகில்வண்ணன் பேருக்காக வந்திருக்கான். வந்து முகில்வண்ணன்னா மேகவண்ணனான எம்பெருமானுடைய பேரை பாடுறதா, வண்ணன்னா சுவாவம் இருக்கும், மேகஸ்வபாவனா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பெயரை பாடுறாரு, மேகஸ்வபாவனா இருக்கக்கூடிய ஆச்சாரியனுடைய பெயரை பாடுகிறார். மேகம் எப்படியானால் சமுத்திர ஜலத்தை வாங்கி நல்ல சுத்தமான மழை நீராக வர்ஷிக்குமோ, அதே போல ஆச்சாரியர்கள் வேத அர்த்தங்களை எல்லாம் வாங்கி நமக்கு தேவையான சாரமான அர்த்தமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதுதான் முகில்வன், இல்ல பெருமாள் முகில்வன். மேகம் எப்படி பொழியுமோ அந்த மாதிரி அவர் பழத்தை பொழிகிறார். குறிப்பா முக்தி மழை பொழியும் முகில்வண்ணர் வந்தார் அப்படிங்கிற திருச்சின்ன மாலையில மோக்ஷங்கிற மழையை கொடுக்கக்கூடிய முகில்வண்ணராக, அப்படி மேகவண்ணராக மேகஸ்வபாவராக மோட்சத்தையே வாரி வாரி கொடுத்துருக்காரு. எப்படி மழைங்கிறது நமக்கு அழகான விஷயம், மேகம் தர மழை இருக்குல்லையோ, மேகம் தர மழை இருட்டா பூமிக்கு என்ன கஷ்டம், பூமிக்கு இவ்வளவு கஷ்டம், ஆகாசத்தையே மழை கொட்டுறது தாக்கல, ஆகாசத்திலே ஜலம் தானா கொட்டுறதுன்னா நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த மாதிரி தேவராஜ பெருமாள் இருக்காரு காஞ்சிபுரத்துல, அவர் பாட்டுக்கு மோட்சத்தை தானா பொழிகிறார், எவ்வளவு பெரிய பாக்கியம். போய் எல்லாம் போய் சரணாகிதி பண்ற உடனே மோட்சத்தை கொடுத்துறாரு. வர வராஜன் வரத்தை கொடுக்க புரியும், அதெல்லாம் ஒன்னும் கிடையாது போங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது கிடையாது. முக்தி மழை பொழியும் முகில்வண்ணர், எத்தனை பேர் சரணாகதி பண்ணாலும் அத்தனை பேருக்கு மோட்சத்தை மழையா புரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய முகில்வண்ணர். அப்படி எம்பெருமானுடைய காருண்யத்தையும் அவன் மோட்சம் தரும் வைபவத்தையும் இதை நாங்க பாடுறோம். முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே, நீ அசையாம இருக்க, நீ ஏன் பேசாம இருக்க, உடனே எழுந்து ஆனந்த கூத்தாட வேண்டாமா. எம்பெருமானுடைய இதையெல்லாம் சொன்ன உடனே நீ ஆனந்த கூத்தாட வேண்டாம். செல்வா பெண்டாட்டி, பெரிய பெண்டாட்டி, பெரிய ஐஸ்வர்யம் உனக்கு இருக்கு, பகவத் அனுபவங்கிற ஐஸ்வர்யம் இருக்கு. அந்த உள்ளுக்குள்ள பகவத் அனுபவம் இருக்கு, வெளியில என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, என்ன நடக்கிறதா பகவானே வந்தாலும் தெரியாது. நீங்க பகவத் குணங்களை எல்லாம் பாடினாலும் அவளுக்கு தெரியாது உள்ள பகவத் அனுபவத்துல இருக்கு அப்படின்னால. அதனாலதான் சித்ராதே பேசாதே, செல்வ பெண்டாட்டி நீயே பெரிய ஐஸ்வர்யம் இருக்கு உங்கிட்டே, இந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டுன்னு இருக்காய், அதனாலதான் நீ லட்சியம் பண்ணலையா, கிருஷ்ணானுபவத்தை நீ பண்ணியிருக்கியா, நீ எற்றுக்கு உறங்கும் பொருள் நீ எதுக்காக தூங்குகிறாய் அப்படின்னு இவரைய பார்த்து எழுப்புறார். சொன்னேன் எதுக்காக தூங்குகிறாய்னா என்ன சொன்னேன், சரணாகிதி பண்ணவனுடைய உத்தர கிருத்தியத்தை சொல்றது, தூங்குகிறாய் நீர் ஏன் இன்னும் தூங்கின்றிருக்கீர், நீர் இருக்க வேண்டிய இடம் சிவை குண்ட லோகம், எங்களுக்காக தானே இங்க வந்து இருக்கு, எங்களுக்காக தானே உபதேசம் பண்றேன், அப்ப எங்களுக்கு அதை சொல்ல வேண்டாமா, நாங்கெல்லாம் உங்க முற்றத்துல காலக்ஷேப கூட்டத்துக்கு வந்துட்டோமே, எங்களுக்கு அர்த்தத்தை எல்லாம் புரியணும், பசுமாடு புரியற மாதிரி புரியணும், முகில்வண்ணன் மேகம் மாதிரி புரியணும், அப்படி பொழியாமல் எட்டுக்கு உறங்கும் பொருள், அப்படி பொழியாமல் ஏன் இருக்கு. அதாவது ஆச்சாரியர்கள்லாம் உடனே மோட்சம் கேட்காமல் கொஞ்ச வருஷம் ஏதோ தேகாவதானே கேட்கறது இருக்காங்க, கேட்டா சிஷ்யர்களுக்கு நல்லா உபதேசம் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்குதான். அதனால நீர் இந்த மாதிரியாக உறங்கும் பொருள் சரணாகதி பண்ணிட்டு அப்படியே இங்க கொஞ்சம் உறங்கிட்டு இருக்காரு இல்லையா, ஒண்ணும் பண்ணாம அது எங்களுக்கு உபதேசங்கள் எல்லாம் பண்ணி உங்களுடைய அவதாரத்தை சபலம் ஆகிறதுக்கு தானே, அதனால அதையெல்லாம் பண்றணும். அது பண்ணாமல் பேசாம இருந்தா என்ன அர்த்தம், சிற்றாதே பேசாதே, அசையாம இருந்தா பேசாம இருந்தால் என்ன அர்த்தம். ஆக எழுந்து வந்திருந்து காலக்ஷேப கூடத்தில் எழுந்திருந்து எங்களுக்கு காலக்ஷேபம் சொல்லி எங்களை அனுகிரகிக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்திலே அழகாக சுவாமி தேசிகனுடைய ஒரு பாசுரம் நினைவு வரும். இந்த கேட்ட உடனேயே அதுல தேசிகன் வந்து தன்னை புனமயில் அப்படின்னு சொல்லிக்கிறார். நாயிகா பாவத்துல எம்பெருமானை மேகம்னு சொல்லிக்கிறார். அந்த மேகத்தை பார்த்தாலே மயில் நர்த்தனம் ஆட ஆரம்பிக்குமா, அதுக்கு மேகத்தை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், உடனே தோகை விரிச்சு அழகா நடனம் ஆடுவோம். அதே போல இங்க திருவேண்டிபுரத்துல தேவநாதன் அப்படிங்கிற ஒரு மேகம் இருக்கு, அந்த மேகத்தை பார்த்து தேசிகன் நான் துணமையிலாக அதை பார்த்து நர்த்தனம் ஆடுவேன் அப்படிங்கிற அதற்கான ஒரு பாட்டு நாயிகா பாவத்துல அந்த பாட்டு நினைவுக்கு வரும். ஆண்டாள் துணமையில்னு தேசிகனை தான் சொன்னாரோன்னு தோணும். அத்தனை பொருத்தம் இருக்கு. மிதில்வண்ணன் சொல்றாரு இல்லையா, ஆர்க்கும் கருணை பொழிவான் ஐந்தையில் வந்த மருந்த கார்கொண்டலை கண்ட காதல் புனமையில் கண்பணியா வேர்க்கும் விதிர்க்கும் விதிர்விதிர்க்கும் வெள்ளிவுயிர்க்கும் பார்க்கின்றவர்க்கிது நாம் வெண்கொலென்று பயிலுவமே. ஆர்க்கும் கருணை பொழிவான், கருணை மழையை எல்லாருக்கும் பொழியணும் அப்படிங்கிறதுக்காக மேகம் இருக்கு. மேகம் வேண்டியவர் வேண்டாதவர் பார்க்காதே. ஒரு இடத்துல மேகம் பெஞ்சதுன்னா அந்த இடத்துல இருக்கா எல்லாருக்கும் மழை உண்டு. ஒருத்தராத்துக்கு மாத்திரம் மழை, இன்னொருத்தராத்துக்கு கிடையாதுங்கிறது இல்லை. அந்த மாதிரி திருவேந்திபுரத்துல தேவநாத பெருமான் எழுந்திருக்காருன்னா அங்க வர்றவா யாருந்தோ எல்லாருக்கும் கருணை மழையை பொய்யத்துக்கு காத்தல் இருக்க. ஐந்தையில் வந்த மருந்த, இதுக்காகவே திருவேந்திபுரத்துல வந்திருக்க திருமா சன்னிகித்தரன். கார்கொண்டல், கார் மேகம், அவர் வெறும் மேகம் இல்ல, கார் மேகம், கருத்த மேகம், மழையை கட்டாயம் தரக்கூடிய மேகம். அந்த கார்கொண்டலை கண்ட காதல் புனமயில், மேகத்தை பார்த்து மயிலுக்கு எப்படி ஆனந்தமோ அந்த மாதிரி தேசிகன் தன்னை சொல்லிக்கிற மயில். இது தேவநாதனை பார்த்து அப்படி ஆனந்தப்படுறதாம். காதல் புனமயில் ஆசையோட இருக்கும். கண்பணியா, இதுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள், கல்ல ஜனஜனமா குத்துறது, உடம்பெல்லாம் வேர்க்கிறது, விதிர் விதிர்க்கிறது. ஏன்னா ஒரு நாயகனை பார்த்து நாயகிக்கு இருக்கக்கூடிய பாவம் மொத்தம் இருக்கு. பார்க்கின்றவர்க்கு பக்கத்துல இருந்து பாக்குறவாளே, இது என்ன இது தேசிகன் அப்படி அந்த பாவத்துல உடம்பெல்லாம் விதில் உதிர்க்க உடம்பெல்லாம் வியர்க்க அப்படி இருக்காரா? அதை பார்த்து பக்கத்துல இருக்கா, இது நாம் என்கொள், இது என்னது, இது என்னதுன்னு ஆச்சரியப்படுறா. இது என்ன பாவமோ தெரியுதே, உடம்புல இப்படி ஒரு பாவம் இருக்க, மனசுல இருக்க பாவம் உடம்புல இப்படியா தெரியும், உடம்பெல்லாம் வியர்க்கிறது, உயம்பெல்லாம் நடுங்கிறது. ஒரு பக்கம் பார்த்தா இப்போ ஒரு பக்கம் பார்த்தா வெட்கப்படுறாரு, என்ன இருக்கு? பெருமாளை சேவிக்கும் போது அப்படி அப்படி ஒரு பாவம் இருக்கும். அதனால இந்த இடத்துல கோவலர்த்தம் பொற்கொடியேன்னு சுவாமி தேசிகனே தன்னை பொற்கொடின்னு சொல்லிக்கிறார். அதாவது அது ஒரு பாட்டுல வெப்புடனோடன்றி ஐந்தையில் வெவ்வின தீர் மருந்து ஒன்று அற்புதமாக அமர்ந்தமை கேட்டு அருள் வேண்டி நிற்க பற்பில் அமர்ந்து செய்யால் படிகாட்டிய பண்புடை என் விற்புருவ கொடிக்கு ஓர் விலங்காமயல் பெற்றனமே அப்படின்னு விற்புருவ கொடி அப்படின்னு சொல்லிக்கிறார். அங்க தங்க நூறு பாட்டுல புனமயிலு அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். ஆக இப்படி சுவாமி தேசிகனே சொன்ன விஷயத்தை அப்படியே இங்க நாம் பார்க்கிறோம். அதனால இந்த பாட்டே தேசிகனை குறிக்கிறது. இப்படியானால் கரவைகள் பலகறந்து, அப்படியே கற்றுக்கரவை கணங்கள் பலகறந்து, ஆச்சாரியர்கிட்ட உபதேசத்தை எல்லாம் வாங்கிட்டு செற்றாரதுலேயே சென்று செரிச்சியும்னு வாதத்துல போய், ஸ்ரீரங்கத்திலையும் காஞ்சிபுரத்திலையும் அங்கங்க வாதத்துல போய் அவளை திரள் அழித்து அவர்களை எல்லாம் ஜெயித்து அப்படின்னு குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே அப்படின்னு பொற்கொடியாக ஆச்சாரியர்கள் சந்ததியிலேயே ஒரு சிறந்த ராஜகுமாரி போல இருக்கு. அதனால தேசியன்னு சொல்றதுன்னு சொல்லலாம். அதனால நீ பொண்ணு மயிலாச்சே, மயில் மேகம் வந்தா நர்த்தனம் ஆடணுமே, நீ நர்த்தனம் ஆடல அப்படின்னு கேக்குற மாதிரி ஆச்சரியமாக இருக்கு. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, மற்றும் செல்வ பெண்டாட்டி நிறைய செல்வங்களை எல்லாம் ஆளக்கூடியவர். பெண்டாட்டி என்றால் ஆளக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதையே அந்த ஐஸ்வர்யத்தையே செல்வமாக பெற்றவர். அதாவது சுவாமி தேசிகனே பல சிஷ்யர்களை ஆளக்கூடியவராக அந்த காலத்திலேயே பிரசித்தமா இருந்ததுன்னு சொல்ற ஆச்சாரியெல்லாம் பல சிஷ்யர்களை ஆளக்கூடியவர்களாக அவர்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரியாக செல்வ பெண்டாட்டியாக அவர் இருக்காரா? சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, செல்வம் ஐஸ்வர்யம் அதை ஆளக்கூடியவராக இருக்கக்கூடியவனே அப்படின்னு நீ எற்றுக்குறங்கும் பொருள், நீ எதுக்காக உறங்க வேணும், எங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டாமா, சிற்றாதே பேசாதே இருக்கலாமா என்பதாக பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம். ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தோப்புள் திருவேங்கடமடையான் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.